bum chicka bum chicka bum cha bum bum ba bum chicka bum chicka bum cha bum. Bum chicka bum chicka bum cha bum bum bum bum bum chicka bum chicka bum cha bum. Bum chicka bum chicka bum cha bum bum bum bum chicka bum chicka bum cha bum. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku. Very good. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Padunga. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ke ke. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல பண்டிச்சேன். பாக்கும் பாப்பாக்கு முத்து போல் புல்லாக்கு கேக்கு மக்காக்கு மேலாக்கு. புது காத்துக்கும் பாட்டுக்கும் கூத்துக்கள் போடுது தகிட தத்தம். புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல பண்டிச்சேன். Bum chicka bum chicka bum cha bum bum bum bum chicka bum chicka bum cha bum. கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு. நடக்கையில் என்னோடு நடந்தது கலந்தது பீட்டு. இருக்குது கிட்டாரு ட்ரம்ஸுகள் ட்ரம்பெட்டு ஃப்ளூட்டு. இவைகளை ஒன்றாக இசைப்பவனவன் இங்கு காட்டு. விதவிதமா வகை வகையா சுகம் சுகமா சுரம் படிப்பே. இமயம் முதல் குமரி வரை இதயங்களில் இடம் பிடிப்பே. குயிலின் சங்கீதம் குக்கு கிளியின் சங்கீதம் கிக்கி எனது சங்கீதம் சாப்பா இதுக்கு கிடையாது தாப்பா. குமரியானாலும் கிழவியானாலும் நின்று காதார கேப்பா. புதுச்சேரி கச்சேரி புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். மிருதங்கம் சூடேற அடிக்கடி கொடுக்கணும் தேக்க. தர்கடதும் தட்டாம் தக்கிட்ட மனுஷங்க முன்னேற அடிக்கடி புடிக்கணும். விவரங்கள் சொல்லாம விஷயத்த முடிக்கணும் நேக்க. முடிச்சதும் எல்லாரும் புகழ்ந்திட நடக்கணும் ஷோக்க. சரக்கிருக்கு முறுக்கிருக்கு எனக்கு எதுக்கு மனக்கவலை. அறிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் மழத்தவள. காலம் என்னோட காலம் நேரம் என்னோட நேரம். கல்லும் காயாக மாறும் முள்ளும் பூவாக மலரும். நாடும் பார்த்தாச்சு ஆளும் பார்த்தாச்சு ஜோடி எப்போது சேரும். புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். புதுச்சேரி கச்சேரி அக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். பாக்கும் பாப்பாக்கும் முத்து போல் புல்லாக்கு கேக்கும் அக்காக்கு மேலாக்கு புது காத்துக்கும் பாட்டுக்கும் கூத்துக்கள் போடுது தகிடதித்து. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன். பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்.